இது பார்த்தீங்கன்னா பூமி வயக்காடு, களிமண் வந்து ஒரு 5 அடிக்கு மேல்மட்டத்தில் இருக்குது. இதுக்கு வந்து வேறு உரம் எப்படி கொடுக்கணும், மணல் எப்படி சேர்க்கணும், கொஞ்சம் விவரம் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.